ശ്രീരാജീവാക്ഷവക്ഷസ്ഥല നിലയരമാഹസ്തവാസ്തവ്യലോലല്ലീലാബ്ജാ നിഷ്പതന്തി മധുര മധുജരീനാഭിപത്മേ മുരാരേ അസ്തോകം ലോകമാത്രാ ദ്വിയുഗമുഖ ശിശോരാണേ ശ്രവ്യമാനം ശംഖപ്രാന്തേന ദിവ്യം ഭജയതി ബുധൈ ശംഖ്യമാന പുനാതു. നമസ്സഭായി ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. അസ്മത് ഗുരുപരമ്പരായ നമഃ. ஸ்ரீ விஸ்வகுணாதிசம் செம்பூவில் பத்தாவது பத்தியம் சின்னதாக இருக்குது, 10-11 முடிஞ்சால் கூட பார்த்துடலாம் அந்த கடையில். யதான பஷ்யந்தி தமோ விமர்தினம் ரவிம் ஜனாஸ்தத் கதயந்தி துர்தினம் தினோதி சாம் போஜ ததிம் சரோகதாம் துனோத்யசோ தேஹபுதாம் சரோகதாம். யதான பஷ்யந்தி தமோ விமர்தினம் ரவிம் ஜனாஸ்தத் கதயந்தி துர்தினம் ധിനോതി ചാം ഭോജതതിം സരോഗതാം ധുനോത്യസോ ദേഹഭൃതാം സരോഗതാം. യദാ ന പശ്യന്തി തമോ വിമർദ്ദിനം രവിം ജനാഹ തത് കഥയന്തി ദുർദിനം ധിനോതി ചാം ഭോജ തതിം സരോഗതാം ധുനോതി അസോ ദേഹഭൃതാം സരോഗതാം. അതാണ് ഒരു പദ്യം, ദ പത്താവത്. അതാവത് സൂര്യനുടേയ വർണ്ണന ഇന്നോ தொடர்கிறது. ஆக்ஷேபணம் வந்தது. ஆக்ஷேபண கிருஷ்ணானுகு ஆக்ஷேபணம் பண்ணா இந்த சூரியனை போய் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம். அதனால விஸ்வாவசு வந்து இன்னும் மேலே கோணஸ்தௌத்தின்னு போன பத்தியத்தில் சொல்லிட்டோம். இப்போ மேலும் ஒரு காரணம், கிஞ்ச அப்படிங்கிற வியாக்கியானத்தில் நம்ம அந்த ஹிந்தி இதை கொஞ்சம் விட்டுட்டோம், நடந்து போயிடுத்து. முதல்ல அன்வயத்தை பார்த்து அர்த்தத்தை விஜயாபிச்சுறேன். ஜனாக எதான பஷ்யந்தி தமோ விமர்தனம் ரவிம் தத்து துர்தினம் கதையந்தி. சூரியனை பார்க்கலன்னா அன்னைக்கு சூரியனை பார்க்காதனால வந்து துர்தினம் அப்படின்ட்டு சொல்லிட்டான். அப்படின்னா இவ்வளோ பாக்யவான், இவ்வளோ பாக்யப்பிரதனாக சூரியன் இருக்கின்றான், அவனை காணாத நாள், அவனை பார்க்காத நாள் வந்து ஒரு துர்தினம் அப்படின்னு சொல்லிட்டானான். அதுக்கு மேலே ரொம்ப அழகாக தினோதி துனோதி சரோகதாம் சரோகதாம்னு ரொம்ப அழகாக, சரோகதாம்ன்றது சரஹ கதாம், இந்த ச ரோகதாம் ரெண்டாவது, அம்போஜ தத்திம் சரோகதாம் அம்போஜ தத்திம் தினோதி. அது ஏற்கனவே சொன்ன தாத்பரியம் தான். இந்த நீர் நிலையில் இருக்கக்கூடிய தாமரை கூட்டங்களை மகிழ்விக்கின்றான். அப்புறம் ஜனங்களுக்கு தேகபிரத்துன்னு சொன்னால் ஷரீரவந்த நம்மள மாதிரி, அசௌ சரோகதாம் தேகபிரதாம் சரோகதாம் துனோதி, நம்முடைய நோய்களை எல்லாம் போக்குகின்றான். எப்படின்னா கீழே வியாக்கியானத்தில் பார்க்கலாம், நம்முடைய அண்மையத்தை பார்த்தலாம். ஜனாக தமோ விமர்தினம் ரவிம் யதான பஷ்யந்தி ததா தத்து துர்தினம் கதையந்தி அசோ சரோகதாம் அம்போஜ ததியும் தினோதி ச தேகபிரதாம் சரோகதாம் துனோதி. தான் அன்வயம் ஒரு நிதானமாக வச்சுட்றேன். ஜனாக தமோ விமர்தினம் ரவிம் யதான பஷ்யந்தி ததா தத்து துர்தினம் கதையந்தி அசோ சரோகதாம் சரோகதாம் அம்போஜ ததியும் தினோதி ச தேகபிரதாம் சரோகதாம் துனோதி. அது இந்தியில் பார்த்தோம்னா மனுஷிய அந்தகார விதாரக் சூரியக்கோ ஜப் நகி தேக்தே தோ உஸ்தின் கோ துர்தின் கேத்தேக. அர்த்தம் புரியுறது, மனுஷாலாம் எப்போ இந்த இருட்டை போக்கக்கூடிய தமோ விமர்தினம் விமர்தி விமர்தினம் தமசை போக்கக்கூடிய இருட்டை போக்கக்கூடிய சூரியனை என்றைக்கு பார்க்கலையோ அன்றைக்கு துர்தினம் என்று கூறுகிறார்கள். எக சூரிய சரோவரஸ்தித ஜலஜ பிருந்தகோ விகசித் கர்த்தாக அவர் பிராணியோங்கி ருக்னாவஸ்தாக்கோ நஷ்டகர்தேத்தாக. ரெண்டுத்துக்கும் அதே பதங்களை வைத்துக்கொண்டு அழகா அர்த்தம் பண்ணார். இப்ப வியாக்கியானத்தை பார்க்கலாம், சம்ஸ்கிருத வியாக்கியானம். கிஞ்ச கிஞ்சினா மோர் ஓவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு மேல நைதாவதேவ கிந்து அந்நதபி தன் மகத்துவம் ஷுணு வித்யாக. இவ்வளவுதான் இல்ல, சூரியனுடைய மகிமை இவ்வளவுதான் இல்ல, இன்னும் இருக்கு கேளு. அந்நதபி தன் மகத்துவம் தத்து மகத்துவம் தன் மகத்துவம் ஆயிருக்கு, ஷுணு கேளு. யதா அப்படின்னு ஜனாக தமக அந்தகாரம், அந்தகாரம் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கார், இருந்தாலும் அங்கங்கே அமர கோஷத்தை கோட் பண்ணுறார். அந்தகாரோ ஸ்திரியாம் துவாந்தம் தமிஸ்ரம் திமிரம் தமக. ஸோ அந்தகாரம் அஸ்திரியாம்னு சொன்னால் ஸ்ரீலிங்கத்தில் இல்லாமல் துவாந்தம்னு பெயர், தமிஸ்ரம் திமிரம் தமகான்லாம் பெயர் இருக்கு அந்தகாரத்துக்கு. விமர்தயதி நாசயதி, விமர்தயத்தினா நாசயதி, ததாபூதம் ரவிம் சூரியம், அதான் விமர்தி அப்படின்னு வந்து மர்தனம் பண்ணுறதுனாலே கம்ச சானூர மர்தனம் இருக்கு பாருங்க, மர்தனம் பண்ணுறதுனா அழிக்கிறது. யாரு? ததாபூதம் ரவிம் சூரியம், ரவியை சூரியனை யதான பஷ்யந்தி என்றைக்கு எப்போது பார்ப்பதில்லையோ ததா தத்து துர்தினம் துஷ்ட தினம் கதையந்தி. துர்தினம்னா துஷ்ட, இந்த துஹுன்றது துஷ்டாக குறிக்கிறது. கதையந்தி யதா மேகாச்சாதனாத்து சூரியசிய அதர்ஷனம் பவதி. மேக ஆச்சாதனாத், மேகங்கள்லாம் போட்டு மறைத்து சூரியனை இன்னைக்கு அது மறைச்சுடுறதுங்களோ அன்னைக்கு அதர்ஷனம், சூரியசிய அதர்ஷனம், தர்ஷனம்னா காட்சி, அதர்ஷனம்னா காட்சி இல்லை. ததா லோகாக தத் துர்தினம் இது வதந்தீதி பாவா. அன்றைய தினத்தை இந்த லோகர்கள் உலகர்கள் என்ன பண்ணான்னு சொன்னால் ஒரு துர்தினம் சொல்கிறலாம். ததுக்தம் அமரே, அமரகோஷத்தில் சொல்லப்பட்டிருக்கா மேகச்சன்னேன்ஹி துர்தினம் இது. மேகச்சன்னேன்ஹி அப்படின்னா அது அக்னி, அது துர்தினம்னு சொல்லப்பட்டிருக்கு அமரகோஷத்தில். அபிச்ச அசோ சூரிய சரசி, சரசினானது சரோவரே, சரோ மான சரோவர்னு சொல்ல பாருங்க. சரோவர்னா நீர், நீர்நிலை, ஏரி, காசாரஹ. காசார சரசி சரஹ இத்தியமரஹ, ஏற்கனவே வந்தது தான். காசாரஹ இருக்கு, சரசி சரஹ. கதா ஸ்திதா, கதானா ஸ்திதான் அர்த்தம். சரோகதான் இருக்கு ஸ்லோகத்தில், முதல் சரோகதா, சர சரோகதாது ஸ்திதான் அர்த்தம், சரஸ்திதான் வச்சுக்கலாம். சரோகதா தாம் என்னது, அம்போஜானாம் கமலானாம் ததின், ததி ததினாலே அது வந்து ஒரு கூட்டம்னு அர்த்தம். சமுதாயம் தினோதி பிரீணயதி, தினோதி என்றால் பிரீணயத்தின்னு அர்த்தம். அந்த தாமரை கூட்டத்தை அவன் மகிழ்விக்கின்றான். விகாசயதி இது யாவது திவி பிரீணனே இத்தியஸ்மாத்து வாதியர் லட். திவி பிரீணன் தாத்து அது, அதுதான் தினோத்தி நாருது லட்ல காரத்தில். அப்புறம் அதுக்கு அந்த பிரத்யங்கள்லாம் சொல்ல விட்டுடலாம். ததா தேகம் பிப்ரதி தாரயந்தி தே தேக பிரத, நாம தான் அது தேகத்தை தரிக்கின்றோம் இல்லையா, பிப்ரத்தின்னு தாரயந்தி தே, இந்த பிப்ரதி இருக்கு இல்லையா அதுதான் அந்த பிரித்துனாயி தேக பிரதகன்னு இருக்கு. தேக பிரதகன்னு சொன்னால் பன்மை, தேக பிரித்து அது தேகபிரதகன்றது பன்மை பகுவச்சனம். பிராணினஸ்தேஷாம் அதான் தேகபிரதாம் ஆயிடுது, மருதாம் மாதிரி. பிராணினகன்னு சொன்னால் அதுவே பிராணி, பிராணினோ பிராணினக. தேஷாம் அவர்களுக்கு ரோகேன சகிதாக சரோகாக, தேஷாம் பாவக சரோகதா தாம், ரோகத்தோடு கூடியிருக்கும் பொழுது சரோகாகனு பெயர், அந்த பாவத்துக்கு சரோகதா அப்படின்னு பெயர், அதாவது நோயோடு இருக்கக்கூடிய தன்மை. துனோதி, துனோத்தின நாசயதி, தினோதி துனோதி, அது வந்து ஜுன்ய கம்பனே நித்திய ரூபம் அதிலே வந்தது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து இத்தியாத்யாகமாத்து சூரியஸ்யைவ ரோக நாசகத்வம் பிரசித்தம். ஏன் இப்படி சொன்னார் கவி அப்படின்னு கேட்டால் வியாக்கியானகர்த்தா சமர்த்தனம் பண்ணார். ஒரு ஆகமம், ஒரு பிரமாணம் இருக்கு, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேதுன்னு இருக்கு. அதனால தான் அந்த தேகபிரதாம், தேகபிரதாம் சரோகதாம் துனோத்தின்னு போட்டுண்டு. சூரியஸ்யைவ, சூரியனுக்கு மட்டும்தான் அந்த ரோகத்தை போக்கக்கூடிய அப்படின்னு பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அத்த பிரதிபாதாந்தே சமான வர்ணானாம் புனப்புனஸ்ரவணாத். விமர்தினம் துர்தினம், சரோகதாம் சரோகதாம், தினோதி துனோதி, இப்படி பலவிதமான ஒரே மாதிரி ஒழிக்கக்கூடிய சப்தங்கள்லாம் இருக்கு. புனப்புனஸ்ரவணாத்து யமகாலங்கார, யமகம் என்கிற அலங்காரம். அர்த்தே சத்யர்த்த பின்னானாம் வர்ணானாம் சா புனஸ்ருதி யமகம் பாத தத்பாகவிருத்தின்னு இத்தியாத்த லட்சணாத் அப்படின்னு லட்சணம் இருக்கிறதுக்கு. அதனால யமகாலங்காரம். வம்சஸ்த விரத்தம், இந்த விரத்தத்துக்கு வம்சஸ்த விரத்தம். ஜதௌ து வம்சஸ்த முதீரிதம்னு ஜரௌ இது தல்லக்ஷணாத், அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லிருக்கார். அது தனி டிஸ்கஷன், அது இந்த விரத்தம்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா தனியாக போயிடும். அதனால்தான் அடியின் விரத்தத்தையும் ரொம்ப அலங்காரம் விரத்தம் வியாக்கரண விசேஷங்கள் ரொம்ப போகலை. ஏன்னா இது வந்து ஒன்று வந்து அடிகனுக்கு தெரியாது, அது வேறு விஷயம். ரெண்டாவது வந்து பாவம் போயிடும் அப்புறமா, ரொம்ப அனலிசிஸ் பண்ணோம் வச்சுக்கோங்கோ, அப்புறமா அந்த அனலிசிஸில் நமக்கு ஸ்பிரிட் போயிடும்னு சொல்ல பாவம் போயிடும். அதனால் கவி என்ன சொல்லியிருக்கார், வியாக்கியானகர்த்தா விசேஷமான அம்சங்களை சொல்லியிருக்கான்றதை மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். அடுத்து ஒரு பத்தியம் இருக்கு, இதோட சேர்த்துலாம் நினச்சேன், அதை அடுத்ததுலேயே விஜயாபிக்கிறேன். அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. ஸ்ரீமதே வெங்கடாத்ரிணே கவயே நமஹா.